الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم: الصوم نصف الصبر او كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இவள் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகு. மிகச்சிறப்பான ரமலானினுடைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஒப்பிலிபாளையம் ஜமாஅத்தினுடைய முத்தவல்லி, தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் மிகச்சிறப்பான முறையிலே கிராத்தை ஓதி துவக்கம் செய்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹாஃபில் இப்ராஹிம் வலியுல்லா ஹஜ்ரத் அவர்களுக்கும், இலக்கியத்தை தனக்கு சொந்தமாக்கி பல்வேறு வசனங்களை இலக்கிய நடையிலே சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கிற அன்பு சகோதரர், அருமை நண்பர், கண்ணியத்திற்குரிய இப்பள்ளியின் இமாம் ஜலாலுத்தீன் ஹஜரத் அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக சமுதாயத்தினுடைய நாடி துடிப்புகளாக இருக்கிற, வருங்காலத்தை உருவாக்க இருக்கிற, எதிர்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்ட இருக்கிற வழிகாட்டிகளாக இருக்கிற இளைஞர்களுக்கும், இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ரமலான் தரும் பாடங்கள் 10 என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. இந்த சலாம் சொல்லும் போதும் பதில் கொஞ்சம் வேகமா இருக்கணும், ரசூலின் பெயர் சொல்லும் போதும் கொஞ்சம் செலவாத்து கொஞ்சம் வேகமாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான செயல் என்பதையும் சொல்லி இன்னொரு நற்செய்தியையும் உங்களுக்கு சொல்லி என்னுடைய வார்த்தைகளை துவக்க இருக்கிறேன். கடைசியில் பேசிய பேச்சிலிருந்து ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 3 கேள்விகளுக்கு நாளை வருகிற பொழுது பாக்ஸிலே பதிலை போட்டு விட்டார். யார் சரியான பதிலை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களில் 3 பேர்களுக்கு 27 இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் வழங்கப்படும் என்ற சுபச்செய்தியையும் சொல்லி கொஞ்சம் ஆர்வமா, என்ன ஒரு நாளைக்கு 10 விஷயம் என்றால் 27 நாளைக்கு நம்முடைய இல்லங்களுக்கு 270 விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நன்னோக்கோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இருப்பது தெரிகிறது. ஆர்வத்தோடு கேட்டதற்கு பதிலையும் எழுத வேண்டும் என்று கூறி என்னுடைய வார்த்தைகளை துவக்குகிறேன். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானிலே பெற வேண்டிய பாடங்கள் நிறைய உண்டு. அதுல மிக முக்கியமான ஒரு 10 பாடங்கள், அதில் ஒன்று கீமத்துல் வக்த், நேரத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும், நேர நிர்வாகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தை 12 மாதத்திலே சிறந்த மாதமாக தேர்வு செய்திருக்கிறார். தேர்வு செய்த ரப்பல் ஆலமீன் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த காலத்தை இல்லாமல் கொடுத்திருக்கிறான். பணக்காரனுக்கும் 24 மணி நேரம் தான், ஏழைக்கும் 24 மணி நேரம் தான், அத்தனை பேர்களுக்கும் சமமாக கொடுக்கப்பட்டதுதான் நேரம். யாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கப்பட்டது நேரம். இந்த நேரத்தை யார் திட்டமிட்டு வாழுகிறாரோ, அதிலும் சிறப்புக்குரிய இந்த மாதத்தில், யார் தன்னுடைய வாழ்க்கையை இன்றிலிருந்தே ஒரு திட்டம் இருக்க வேண்டும், காலையில் என்ன செய்ய வேண்டும், மாலையில் என்ன செய்ய வேண்டும், என்ன அதுக்காரர்கள் திக்ருகளை ஓத வேண்டும், எப்படி குர்ஆன் ஓத வேண்டும், இந்த மாதத்தை பரிபூரணமாக்குவதற்கு என்ன வழி என்று திட்டம் தேவை. சுலைமான் இப்னு ஹம்சா 90 வயது, அவர் வாழ்நாளின் பாலுகானதிலிருந்து வஃபாத் ஆகிற வரை 2 தடவைதான் தனியாக தொழுதாராம். அது கலா இல்லை, கலா இல்லை, ஆனால் அவர் தொழுத தொழுகையில் 2 வக்து மட்டும்தான் தனியாக ஜமாத்தை விட்டுவிட்டு தொழுதார் என்றால், ரமலானிலே கூட ஜமாஅத்தோடு தொழுகிற வாய்ப்பு இருந்தும் கூட பயன்படுத்தாதவர்கள் நம்மிலே எத்தனை பேர்கள் இருக்கிறோம், யோசிக்க வேண்டும். இமாம் நபவி ரமலான் மாதம் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர் படுத்ததாக வரலாறே இல்லை. இமாம் நபவி படுக்க போவார்களாம், படுப்பதற்கு தூண்டுவார்கள் வீட்டில் இருப்பவர்கள், கொஞ்சம் தூங்கலாமே என்று. இந்த ரமலான் முடிந்ததற்கு பிறகு பார்த்துக் கொள்ளுகிறேன், இரவும் பகலும் இரவும் பகலும், பகலெல்லாம் திலாவத்தாக, இரவெல்லாம் பகலெல்லாம் குர்ஆன் ஓதுவார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குவார்களாம். அல்லாமா நபவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா முஸ்லிம் ஷரீஃபுக்கு விளக்கம் எழுதிய நபவி. அன்புக்குரியவர்களே, இவ்வளவு தூரம் இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் நாம் இபாதத்திலே இந்த மாதத்தை கழிக்க வேண்டாமா? அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் எப்படி இருக்கிறது? ரமலானினுடைய கீமத்தை நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் யோசிக்க வேண்டும். பொருளாதாரம் கிடைக்கணும்னு சொன்னா அதுக்காக எதையும் செய்ய இந்த சமுதாயம் தயார், அல்லாஹுவினுடைய அருளை பெறுவதற்கு இந்த சமுதாயம் தயாராக இருக்கிறதா? அரபியிலே ஒரு கற்பனை கதை ஒன்று எழுதுவான். ஒருவன் அழுகிற பொழுது கண்ணீர் வருமாம், அந்த கண்ணீர் எல்லாம் முத்துக்களாக வருமாம், விளைவியர்ந்த முத்துக்கள் அழுகிற பொழுது. அதனால இந்த முத்துக்களை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே வகை வகையாக யோசனை செய்து அழுவான். அழுகிறதுங்கிறது அவ்வளவு சாமானியமான காரியம் இல்லை, எல்லாத்துக்கும் அழுக வராது. திடீர் என்று இவன் கையை அறுத்துக் கொண்டு அந்த வழியிலே அழுவான். திடீர் என்று மற்றவர்களை ஏசி பேசி இப்படி பேசிவிட்டோமே என்று நினைத்து அழுவான். திடீரென்று தன் பிள்ளையை பிடித்து அடித்து, நாம் என் பிள்ளையை அடித்து விட்டேனே, இப்படி தவறு செய்து விட்டேனே என்று அழுவான். இப்படி வகை வகையாக அழுது கடைசியில எல்லா காரியமும் செஞ்சு எல்லாம் மறத்து போச்சு, அழுவதற்கான வழி இல்லை, ஆனால் முத்துக்கள் தேவை. பார்த்தான் தான் பொண்டாட்டியவே கத்தல் பண்ணி கொலை செஞ்சு அழுதானா. நண்பன் வந்து கேட்டான், ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற, மனைவி என்ன இருக்கு, பேசாம 4 கிலோ வெங்காயத்தை கொண்டு போய் வச்சுட்டு நறுக்கிட்டே இருந்தா அழுகிட்டே இருக்கலாம். இலகுவான வழி இருக்கிறது, நீ இப்படி தவறை செய்கிறாயே, இலகுவான வழியை விட்டு தவறை செய்கிறாயே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கும் நன்மைகளை பெறுவதற்கு இலகுவான வழியாக ரமலானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த மாதத்தை, இந்த நேரத்தை கீமத்தாக முத்தாக யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றவர்கள். முதலாவது நேர நிர்வாகம், இரண்டாவதாக இந்த ரமலானிலே சியாம் அண்டு கியாம், நோன்பும் வைக்க வேண்டும் நின்றும் வணங்க வேண்டும். எப்படி நோன்பு வைப்பது, எப்படி நின்று வணங்குவது? ரமலான் மேல ஆரம்பிச்சுட்டா நோன்பு வைக்க வேண்டும், அதுவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறான், சகர நேரத்திலே சாப்பிட வேண்டும், பகலெல்லாம் சாப்பிடக்கூடாது, இரவு சாப்பிட வேண்டும். ஏன் இந்த மாடல், இந்த ரோல் மாடல் எங்கிருந்து வந்தது? ஹஜ்ஜிலே பார்க்கலாம், சஃபா மர்வாவிலே தொங்கோட்டம் எதற்காக என்று கேட்டால், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் ஓடினார்கள் அதற்காக, தவாப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள் அதற்காக, அவர்களின் நினைவாக. இதை போன்று நோன்பு என்பது ரசூலின் நினைவு. பெருமானார் ஹார ஹிராவில் வகி வருவதற்கு முன்னால் பிராக் குகையிலே அமர்ந்திருக்கிற பொழுது இரவிலே பெருமானார் சாப்பிடுவார்கள். அந்த தஹஜ்ஜத்தின் நேரத்திலே பகலெல்லாம் சாப்பிட மாட்டார்கள், பிறகு மாலையிலே சாப்பிடுவார்கள். அன்னலை போன்று பெருமானார் வஹியை வாங்குவதற்காக, அல் குர்ஆனை வாங்குவதற்காக இரவிலே எப்படி நடந்து கொண்டார்களோ அதை போன்று கியாமத் நாள் வரை நடக்க வேண்டும். அதுதான் நோன்பு என்றான் அல்லாஹ். மத்த நபிமார்கள் இப்படி நோன்பு வைக்கல, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை வாங்க ஹிராவிலே நடந்தது நமக்கு ரோல் மாடலாக, கியாமத் நாள் வரை இதுதான் நோன்பு என்றாக்கப்பட்டு விட்டது. இந்த நோன்பு எப்படி இருக்க வேண்டும், யார் வைக்க வேண்டும்? நோன்பு என்பதை நோயாளிகள் விடலாம், பயணிகள் விடலாம். பெண்களை பொறுத்தவரை மாதவிடாய் காலங்களில் இருப்பவர்கள் நோன்பை விடலாம், பால் கொடுப்பவர்கள் விடலாம், ஹாமிலாக்கள் மருத்துவர்கள் யாரெல்லாம் கர்ப்பஸ்திரிகளாக இருக்கிறார்களோ மருத்துவர்கள் உயிருக்கு ஆபத்து என்றால் விடலாம். இவர்களை தவிர மற்ற அத்தனை பேர்களும் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்தின் நிலை, புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போறான் பாவம் பசியோடு இருப்பான், காலேஜ் படிக்கிறான் அவன் நோன்பு வைக்காமல் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்புகிறோம், நோன்பு வைக்காமல் பத்தோ பதினொன்றாவது பனிரெண்டாவதற்கு அனுப்புகிறோமே. அன்புக்குரியவர்களே, அவர்களும் பாவிகள், அனுப்பக்கூடிய பெற்றோர்களும் பாவிகள். மார்க்கம் நோன்பை விடச் சொல்லவில்லை. கல்வியை கற்க செல்லுகிற பொழுது நோன்பை விடு என்று மார்க்கம் சொல்லவே இல்லை, கடமை. இரண்டாவது, நோன்பை எப்படி வைக்கணும்னு சொன்னா பசியை உணர்ந்து நோன்பு வைக்க வேண்டும். நாம வைக்கிற நோன்பு இருக்கிறதே அல்லாஹு அக்பர், பசியை உணர்ந்த நோன்பா இது. அசருக்கு பிறகு புளிச்சி எப்பம் விடுகிறோம், பசியை உணர்ந்த நோன்பா இது. அன்பிற்குரியவர்களே, பல வகையான உணவுகள், அதுக்கு சகருக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். எங்க வீட்டில் இன்னைக்கு ரசத்தை வச்சு நான் நோன்பு வைக்கலான் இருக்கிறேன், கை தூக்குங்க பார்க்கலாம்னு சொன்னாக்கா நான் ஃபெயில் ஆயிடுவேன். அன்பிற்குரியவர்களே, முதல் நோன்பு என்று சொல்லி என்னமோ அவர் பாவம் மூத்தா போற மாதிரி, அவர் சாப்பிடலன்னா மூத்தா போயிடுற மாதிரி, கறி வாங்கி கொடுத்தவர்கள், முட்டை வாங்கி கொடுத்தவர்கள், மீன் வாங்கி கொடுத்தவர்கள், ரால் வாங்கி கொடுத்தவர்கள், ஊர்வன பரப்பன நடப்பன அத்தனையும் டேபிளிலே நடமாடி கொண்டிருக்கிற இந்த நோன்பு நோன்பா? உமரே பருக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யாருடைய வயிறு நிரம்புகிறதோ இபாதத்தினுடைய சுவை அவருக்கு கிடைக்காது என்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், அலியும் கரமல்லாஹு வஜ்ஹ, எவன் ஒருவன் வித்தானாக ஆகிவிடுகிறானோ, வயிறை நிரப்பிக் கொள்கிறானோ அவன் பூமியாகி விடுவான். அவனால் எழுந்து நடமாட முடியாது. பூமி என்னைக்கு அது எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கா? இல்ல. அவன் பூமியாகி விடுவான், அவனால் எந்த அமலும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் நோன்பு வைக்கிற பொழுது உணவை குறைத்து நோன்பு வையுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, உணவை குறைத்து பசியை உணர்ந்து ஏழைகளை உணர்ந்து வைக்கிற நோன்பாக நம்முடைய நோன்பு மாற வேண்டும். அதே மாதிரி கியாம், இந்த 30 நாளும் நின்று வணங்குதல். ஒரு அழகான ஹதீஸ், அலி ரலியல்லாஹு விடத்தில் போய் கேட்கிறார்கள், அலிய இந்த 30 நாளும் நின்று வணங்குவதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன், ஏனென்றால் ரமலானை அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான், ஒரு வருடமாக அல்லாஹ் இந்த ரமலானை சிறப்பாக்க சொர்க்கத்தை அலங்கரிப்பானாம் ஒரு வருடமாக. அறிவெளி எல்லாட்ட போய் கேட்கிறாங்க, இந்த ரமலானிலே நின்று வணங்கினால் அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன என்று கேட்கிறார்கள். அல்லாவை நின்று வணங்கினால், இரவிலே வணங்கினால் அல்லாஹ் ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கிறானா என்று கேட்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், 30 நாட்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 30 வகையான கிஃப்ட்களை அல்லாஹ் வழங்குகிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதல் நாள் யார் நின்று வணங்குகிறாரோ அந்த நின்று வணக்கத்திலே தராவீகும் அடங்கும், தஹஜ்ஜத் தொழுகையும் அடங்கும், இரவு தொழுகைகள் அத்தனையும் அடங்கிவிடும். யார் ஒருவர் இந்த முதல் நாள் நின்று வணங்குகிறாரோ, தஹஜ்ஜத் வரைக்கும் எல்லாம் சேர்ந்த தொழுகைதான் முதல் நாள், யார் நின்று வணங்குகிறாரோ அவர் கயோமின் வலதத்து உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறார். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான். இரண்டாவது நாள் யார் நின்று வணங்குகிறாரோ, அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அவர்களின் பெற்றோர்களின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். மூன்றாவது நாள் யார் நின்று படுக்குகிறாரோ ரமலான் மாதத்திலே அல்லாஹ் கொடுக்கிற இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கா இல்லையா, சில நேரங்களில் ரொம்ப உயர்வானதையும் அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுத்து விடுவான். இரண்டாவது நாள் அரசுக்கு கீழே அவனை வணங்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் இவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். நான்காவது நாள் யார் நின்று வணங்குகிறாரோ, நான்காவது நாள் யார் நின்று வணங்குகிறாரோ, நான்கு வேதத்தையும் ஓதிய சவாபை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். தௌராத்து, ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான், நாலு வேதத்தையும் யார் ஓதுகிறாரோ, குரான் ஓதி முடிச்ச எவ்வளவு நன்மை, இப்ப நாலு வேதத்தையும் ஓதினா அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். ஐந்தாவது நாள் யார் நின்று வணங்குகிறாரோ, அல்லாவுக்கு உகந்தமான மூணு மஸ்ஜிதுகளிலே தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதால் 100,000 மடங்கு நன்மை, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலேயும் பெருமானாரினுடைய மஸ்ஜிதிலேயும் தொழுதால் ஒரு ரிவாயத்தில் 1,000 மடங்கு என்று இருக்கிறது, இன்னொரு ரிவாயத்தில் 50,000 மடங்கு என்று இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இவ்வளவு நன்மையையும் சேர்த்து கொடுத்து விடுகிறான். ஆறாவது நாள் யார் கியாமுல் லைல், யார் தராவீகையும் தஹஜ்ஜத்தையும் தொழுது இரவை நிலைநாட்டுகிறாரோ, தொழுகையை கொண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆறாவது வானத்திலே பைத்துல் மஹ்மூர் என்று இருக்கிறது ஒரு இடம், காபாவுக்கு நேர் மேலே பைத்துல் மஹ்மூர், மலக்குகள் தவாப் செய்கிற இடம். மலக்குகள் தவாப் செய்தால் என்ன நன்மையை, பைத்துல் மாமூரை சுற்றி வருகிற பொழுது என்ன நன்மையை கொடுக்கிறானோ அந்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். ஏழாவது நாள் செய்கிற பொழுது ஒரு மனிதன் இரவு நின்று வணங்குகிற பொழுது வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவைகளும் இவனுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. எட்டாவது நாள் ஒரு மனிதன் தராவீகையும் கியாமுல் லைலையும் செய்கிற பொழுது, இரவு நின்று வணங்குகிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு நாள் இபாதத்தினுடைய சவாபை கொடுத்து விடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, எவ்வளவு சவாப் இருக்கும். ஒன்பதாவது நாள் யார் நின்று வணங்குகிறாரோ, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஒரு நாளின் சவாபை கொடுத்து விடுகிறான். பத்தாவது நாள் ஒரு மனிதன் நின்று வணங்குகிற பொழுது ஹைரு துன்யாவில் இந்த உலகத்திலே எது நலவோ, ஆகிரத்திலே எது நலவோ, அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்து விடுகிறார். பதினொன்னாவது நாள் ஒரு மனிதன் நின்று வணங்குகிற பொழுது அல்லாஹு அக்பர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் வஃபாத்தாகிற பொழுது அவன் பாவங்கள் அனைத்தையும் நீக்கி களிமாவை உச்சரித்தவனாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மௌத்தாக்குகிறான். பனிரெண்டாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது நாளை மறுமை நாளையிலே அவனுடைய முகம் சந்திர பிரகாசத்தை போன்று பிரகாசமாக இருக்கும். பதிமூன்றாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே ஆமினம் மின் குல்லி சூ, எந்த தீங்கும் இல்லாமல் பாதுகாப்பு பெற்றவனாக தனி வரவேற்பவனுக்கு கொடுக்கப்படும். பதினான்காவது நாள் தொழுகிற பொழுது யஷ்ஹதுல் மலாயிகா, எல்லா மலக்குகளையும் அல்லாஹ் அழைத்து இவனுக்கு சாட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான். பதினைந்தாவது நாள் தொழுகிற பொழுது அரிசையும் குருசையும் சுமந்து கொண்டிருக்கிற மலக்குகள் இவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், ரஹமத்துக்கு துஆ செய்கிறார்கள். பதினாறாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது நஜாத்து மினன்னார், நரகத்திலிருந்து இவனுக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது. பதினேழாவது நாள் பதுர் அன்று நின்று வணங்குகிற பொழுது சவாபுல் அன்பியா, அன்பியாக்களுக்கு எல்லாம் என்ன சவாபை அல்லாஹ் கொடுக்க நாடுகிறானோ அது முழுவதையும் இவர்களுக்கு கொடுத்து விடுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். பதினெட்டாவது நாள் ஒரு மனிதன் நின்று வணங்குகிற பொழுது அல்லாஹு அக்பர், பதினெட்டாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது தௌசியாத்து ரிஸ்க், ரிஸ்கிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விசாலத்தை கொடுத்து விடுகிறான். என்னென்ன உலகத்திலே தேவையோ அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்து விடுகிறான். பத்தொன்பதாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது ஜன்னத்துல் ஃபிர்தௌசிலே உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். இருபதாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹு ரபுல் ஆலமீன் கொடுக்கிறான் சுகதாக்கள், சாலிஹீன்களுடைய அந்தஸ்தை கொடுத்து விடுகிறான். இவர்களை சாலிஹீன்களாக நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். இருபத்தி ஓராவது நாள் நின்று வணங்குகிற பொழுது சொர்க்கத்திலே பிரகாசம் நூறாலான மாளிகை கட்டப்படுகிறது. இருபத்தி இரண்டாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவனிடத்திலிருந்து கம்மு கம்மு இரண்டையுமே கவலைகள் அத்தனையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பொறுப்பெடுத்து அதை நீக்குகிற வழியை நான் செய்து தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இருபத்தி மூன்றாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது சொர்க்கத்திலே இவனுக்கு என்று ஒரு ஊர் அமைக்கப்படுகிறது. மதீனா ஒரு ஊரை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அமைத்துக் கொடுக்கிறான். இருபத்தி நான்காவது நாள் துவாஏ முஸ்தஜாபா, இருபத்தி நாலாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது அவன் கேட்கிற துவாக்கள் எல்லாம் இனிமேல் அங்கீகரிக்கப்படும் என்று ஒரு பட்டோலை அவனுக்கு வழங்கப்படுகிறது. இருபத்தி ஐந்தாவது நாள் நின்று வணங்குகிற பொழுது அதாவுல் கபூர் அவனை விட்டு இங்கி விடுகிறது. கோமான் நபிகள் கோமான் சொன்னார்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் 26வது நாள் நின்று வணங்குகிற பொழுது 26வது நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40 ஆண்டுகள் இவன் இபாதத்து செய்தார் என்ன நன்மையோ அதை கொடுத்து விடுகிறான் 27 லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகிற பொழுது சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடக்கிற வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விடுகிறான் 28வது நாள் ஒரு மனிதன் நின்று வணங்கினால் 8 சொர்க்கத்திலே எங்கு வேண்டுமானாலும் செல்லுகிற வசதியையும் அமைப்பையும் அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் 29வது நாள் நின்று வணங்குகிற பொழுது சிறப்பு கிஃப்டாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 100 ஹஜ் மக்பூலான 100 ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் 30வது நாள் ஒரு மனிதன் இந்த மாதத்தை பூர்த்தியாக்கி தொடர்ந்து வணங்கி இபாதத்திலேயே அவன் நின்று கழித்து அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வானாம் ஹதாபுதி இவன் தான் என் அடிமை இவன் தான் என் அடிமை குல் மின் சிமாரில் ஜன்னா சொர்க்கத்திலே நீ எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கொள் வஹத்தசில் பிமாஇ சல்சபீல் சல்சபீல் என்ற கிணற்றிலே நீ குளித்துக்கொள் வஷ்ரப் பிமாஇல் கௌசர் கௌசரினுடைய தடாகத்தில் நீ குளித்துக்கொள் அந்த அபுதி நீ என் அடிமை அன ரப்பு நான் உன்னுடைய ரப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆனந்தம் அடைவார் இந்த ஆனந்தம் எல்லாம் எதில் இருக்கிறது என்றால் கியாமுல் லைல் இரவு நின்று வணங்குகிற பொழுது அல்லாஹ் கொடுக்கிறார் ஆனால் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு தராவீகும் கோட்டை தாஜத்து அல்லாஹு அக்பர் அந்த நேரத்தில் எல்லா டிவியையும் போட்டு இவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு என்ற ஜட்ஜ்மெண்ட் அதனால் அன்புக்குரியவர்களே சியாமும் இருக்க வேண்டும் கியாமும் இருக்க வேண்டும் இரவு நின்று வணங்குகிற பழக்கம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக ரமலான் தருகிற மிகப்பெரிய பாடம் அத்தாயி பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாவம் செய்யாதவன் உலகத்தில் யாருமே இல்லை எல்லோருமே பாவிகள் இந்த ரமலான் கிடைத்தும் பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடவில்லை என்றால் அதைவிட பெரிய துர்பாக்கியம் உலகத்தில் எதுவுமே இருக்காது அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை பற்றி சொன்னார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் தெரியுமா 20 வருடம் அல்லாஹ்வை வணங்கினான் அதற்கு பிறகு 20 வருடம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான் பெருமானார் எவ்வளவு அழகா சொல்றாங்க 20 வயசு வரைக்கும் நம்மால் கரெக்டா இருப்பான் அதுக்கு அடுத்து 20 வயசு கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற வயசு உலகத்தை தேட வேண்டும் தேட வேண்டும் தேட வேண்டும் என்று சொல்லி அவன் மனம் போன போக்கிலே போய் பெருமானார் சொல்லுகிறார்கள் 20 வருடம் அல்லாஹ்வை வணங்கி 20 வருடம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் ரமலானிலே வந்து ருஜு ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் இதா ரஜஅத கபில்னாக்க அல்லாஹ் சொல்லிடுவான் தாய் எப்படி மகன் கோபித்துக் கொண்டு சென்று விட்டு மீண்டும் வருகிற பொழுது அவன் தவறையெல்லாம் மன்னித்து மறந்து ஏற்பாடோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாயை விட 70 மடங்கு சிறப்புக்குரியவன் அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னித்து ஏற்க தயாராக இருக்கிறான் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால ரமலான் மாதம் வருகிற பொழுது தௌபாக்கள் அதிகமாக செய்யக்கூடிய பண்பு கொண்டவர்களாக மாறிப்போக வேண்டும் நான்காவதாக திலாவத்துல் குர்ஆன் என இது ஷஹ்ரே குர்ஆன் குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த மாதத்திலேயே குர்ஆன் இல்லை என்றால் வேறு எந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக மாறிப்போக வேண்டும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ரமலான் முடியறதுக்குள்ள 90 குர்ஆன் முடிப்பார்களா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா இந்த 30 நாளிலே 60 குர்ஆன் முடிப்பார்களா நாம எவ்வளவு முடிக்க இருக்கிறோம் யோசிக்க வேண்டும் எங்க உஸ்தாதுகள் அழகான வழியை சொல்லிக் கொடுப்பார்கள் நாங்கள் எல்லாம் கையாளுகிற வழி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் ஒரு ஜுசு பின்னால் ஒரு ஜுசு ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் ஒரு ஜுசு பின்னால் ஒரு ஜுசு 5 வக்துக்கு மொத்தம் 10 ஜுசுக்கள் ஆகிவிடும் 3 நாளையிலே அழகாக ஒரு குர்ஆனை முடித்து விடலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் அதுவும் முடியவில்லையா ஒரு ரமலானிலே 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் என்றால் கூட 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் என்றால் கூட அல்லாஹு அக்பர் ரமலான் முழுக்க 3 குர்ஆனை முடித்து விடலாமே முழுமையாக ரமலானிலே குர்ஆனை கேட்கிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறார் அதை பயன்படுத்தலாமே ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் ஒவ்வொரு வசனத்தையும் ஓதி ஓதி அழுவார்களாம் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா இன்ன அதாப ரப்பிகல் வாக்கே என்ற வசனத்தை ஓதி அவர்கள் விழுந்து மயக்கத்திலே அவர்கள் எழுவதற்கு ஒரு வாரம் ஒரு மாதமானது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எஹியாவிலே எழுதி காட்டுகிறார்கள் என்று சொன்னார் எந்த அளவிற்கு அவர்கள் ஓதியிருக்க வேண்டும் ஆனால் நாம் திலாவத்துல் குர்ஆனில் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அடுத்ததாக துவா அல்லாஹு அக்பர் மூன்று பேர்களினுடைய துஆவை அல்லாஹ் ரத்து செய்வதில்லை. ஐந்தாவது துஆ, மூன்று பேர்களுடைய துஆவை அல்லாஹ் ரத்து செய்வதில்லை. ஒன்று இமாமி ஆதில், நீதவான அரசன். இரண்டாவது மதுலூம். மூன்றாவது லிசாயிம் இந்த ஃபித்ரிஹி, நோன்பாளி நோன்பு திறக்கிற வரை, நோன்பு வச்சதிலிருந்து காலையிலிருந்து நோன்பு திறக்கிற வரைக்கும் என்னென்ன துவா கேட்கிறாரோ அது முழுவதையும் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். அதுவும் குறிப்பாக அசரிலிருந்து மகரிப் வரைக்கும் இருக்கிற நேரம், துவாக்கள் கபூல் ஆகிற நேரம். அந்த நேரத்தில் வடைய தேட வேண்டாம், பச்சிய தேட வேண்டாம், கஞ்சிய தேட வேண்டாம், அதெல்லாம் தானாக வந்துவிடும். துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற நேரம். இப்ராஹிம் நதிரமிடத்தில் போய் கேட்டார்களாம், நாங்க நிறைய துவா செய்யறோம் ஆனா துவாவெல்லாம் கபூல் ஆகிறது இல்லையே, என்ன காரணம்னு கேட்டாங்களாம். இப்ராஹிம் அதிகம் அழகாக பதில் சொன்னார்கள், நீங்கள் ரப்பை அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவனுக்கு வழிபடுவதில்லை, ரசூலை அறிந்திருக்கிறீர்கள் ரசூலின் சுன்னத்தை பின்பற்றுவதில்லை, குர்ஆனை அறிந்திருக்கிறீர்கள் உண்மையானது என்று ஆனால் அதன்படி அமல் செய்வதில்லை, அல்லாவினுடைய நியமத்துக்களை தினமும் சாப்பிடுகிறீர்கள் ஆனால் நன்றி செலுத்துவதில்லை, சொர்க்கம் இருக்கிறது என்று அறிந்து சொர்க்கத்தை தேடுவதில்லை, நரகம் இருக்கிறது என்று தெரிந்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதில்லை, சைத்தான் எதிரி என்று தெரிந்து அவனுக்கு நண்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அவனோடு போராடுவதில்லை, நீங்கள் மரணத்தை அறிந்திருக்கிறீர்கள் மரணத்திற்கு தயாராவதில்லை, நீங்கள் நிறைய மௌத்தாக்களை சுமந்து சென்றிருக்கிறீர்கள் அடக்கி இருக்கிறீர்கள் படிப்பினை வருவதில்லை, அடுத்தவர்களின் குறைகளைத்தான் பார்க்கிறீர்கள், உங்கள் குறைகளை பார்த்து அல்லாஹ்விடத்திலே நிவர்த்திக்காக துஆ செய்ததில்லை, பிறகு எப்படி துஆக்கள் அங்கீகரிக்கப்படும்? அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிடம் போய் ரகசியமாக கேட்கிறார்கள், நாயகமே ரமலான் வந்து விட்டது, ரமலான்ல லைலத்துல் கதிர் எப்ப நாயகமேன்னு கேட்டாங்க. ஐஷா அறிவாளி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐஷா ரமலானுக்குள்ளே முழுக்க ஒரு நாளில் லைலத்துல் கதிர் இருக்கிறது, இந்த 30 நாள்ல ஒரு நாள் எதுன்னு சொல்ல மாட்டேன். உடனே ஐஷா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் ரகசியமா போட்டு வாங்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அப்படின்னா நான் அல்லாஹ்ட்ட அதிகமா எதை கேட்கட்டும் நாயகமே, அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இந்த ரமலான் முழுக்க எதை கேட்கட்டும் நாயகமே, நிறைய துவா செய்கிறோம், எந்த துவாவை கேட்பது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்மே இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா என்று சொல்வதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்மே இன்னி அஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா வல் முஆஃபாத் தாயிமா என்ற துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால அண்ணல் சொல்லிக் கொடுத்த துவாவை, அதே மாதிரி அல்லாஹும்மா இன்னக ஆஃபூன் ஐஷா சொல்லி கொடுக்கறாங்க, அல்லாஹும்மா இன்னக ஆஃபூன் துஹிப்புல் ஆஃப்வ ஃபாஃபு அன்னி, இது அதிகமா ஓதிக்கறணும், அல்லாஹும்மா இன்னக ஆஃபூன் துஹிப்புல் ஆஃப்வ ஃபாஃபு அன்னி, அல்லாஹும்மா இன்னக துஹிப்புல் ஆஃப்வ ஃபாஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிப்பை பிரியப்படுகிறாய், என்னை மன்னிப்பாயாக, என்னை மன்னிப்பாயாக. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதனால அதிகம் அதிகம் துஆக்களை செய்பவர்களாக மாறி போக வேண்டும். ஆறாவதாக இன்ஃபாக்குன் ஃபீ சபீலில்லாஹ், நம்முடைய பணத்திலிருந்து நாம் சம்பாதித்ததிலிருந்து கொஞ்சம் செலவழிக்க வேண்டும், தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த ரமலான் மாதம் பிறந்து விட்டால் அல்லாஹு அக்பர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் காற்று போன்று அள்ளி கொடுப்பார்களாம். கண்மணி நாயகத்தை பற்றி ஹதீஸ்களிலே வரும், பெருமானார் காற்றை விட அதிகமாக கொடை கொடுப்பார்கள் என்று வரும். இதே மாதிரி ரமலான் வந்து விட்டால் கொடை கொடுக்கிற பழக்கம் அதிகமாக வேண்டும். இல்லாதவர்களும் கூட சஹல் ரலியல்லாஹு தஆலா போன்ற இல்லாத சஹாபாக்களும் கொடை கொடுப்பவர்களாக மாறிப்போனார்கள். கொடை கொடுக்கிற தன்மை அதிகரிக்க வேண்டும். ஏன்னா கொடுக்கிறவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன், அவனுடைய பொருளில் இருந்து அல்லாவுக்காக என்று யாராவது ரமலான்ல கேட்டுட்டா இல்லை என்று சொல்லாத மனம் கொண்டவர்களாக மாறிப்போக வேண்டும். சில பேர் சில்லற காசா மாத்தி வச்சிருக்கிறது, மாத்தி வச்சு அள்ளி அந்த கிளிங் கிளிங் சத்தம் வரணுமா இல்லையா இவர் போட்டாருன்னு தெரியறதுக்காக வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது, ரகசியமாக அள்ளி கொடுக்க வேண்டும். நீங்கள் வரலாறுகளை படித்ததுண்டா, ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரினுடைய பேரப்பிள்ளை வஃபாத்தானதற்கு பிறகுதான் தெரியுமா 100 குடும்பங்கள் அவரை வைத்து வாழ்ந்தது, இரவு நேரத்திலே ரகசியமாக உணவுகளை எடுத்துச் சென்று உணவுப் பொருட்களை மாவுகளை எடுத்துச் சென்று எந்த வீடு ஏழை வீடோ அதற்கு வெளியே வைத்துவிட்டு வந்து விடுவார்களாம். யார் கொடுத்தார் என்று தெரியாது, யார் கொடுத்தார் என்று தெரியாது, அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகுதான் தெரிகிறது இந்த மகராசன் தான் வச்சிட்டு வச்சிட்டு போயிருக்கிறார் தெரிகிறது. அன்புக்குரியவர்களே, ரகசியமாக உதவி செய்பவர்களாக இன்னைக்கு நிறைய பேர் இஸ்லாமிய சகோதரர்களை நம் வீட்டுக்கு அருகில் நோன்பு வைக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ ஏழைகள், நம் சொந்தத்திலே எத்தனையோ ஏழைகள் நோன்பு வைக்க முடியாமல், அவர்கள் நல்லதை சாப்பிட முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே அவர்களுக்கு உதவுபவர்களாக மாற வேண்டும். ஏழாவது தக்வா. இந்த நோன்புக்கு ரூஹ தக்வா தான், எல்லா இபாதத்துகளுக்கும் அடிப்படை தக்வா. இறை அச்சத்தோடு நோன்பு வைக்க வேண்டும். அல்லாவுடைய பயம் வந்தா தான் எல்லா உறுப்பு நோன்பு வைக்கும். அல்லாவுடைய பயம் இல்லைன்னு சொன்னா வெறும் சாப்பிடாமல் குடிக்காமல் தூங்காமல் இருக்கிறது, சாப்பிடாம குடிக்காம உடலுறவு கொள்ளாம இருக்கிறது இருக்கே, இதுக்கு பேர் மட்டும் நோன்பு அல்ல. எல்லா உறுப்புகளும் நோன்பு வைக்க வேண்டும். கண் கெட்டதை பார்க்க கூடாது, காது கெட்டதை கேட்க கூடாது, உள்ளம் கெட்டதை சிந்திக்க கூடாது, கை கெட்டதை தொடக்கூடாது, கால் கெட்டதின் பக்கம் நடக்க கூடாது. அந்த நோன்பு நாம் வைக்கிறோமா அன்புக்குரியவர்களே? இல்லை. காரணம், நம்மிடத்திலே தக்குவா இல்லை, அதனால தக்குவா வர வேண்டும். எட்டாவதாக நாவை பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் நாவை பாதுகாக்க வேண்டும். அப்துல்லாஹி இப்னு வஹப் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க ரமலான் வந்துட்டா இப்படி ஒரு நேர்ச்சி பண்ணிக்குவாங்களாம், நான் யாரையாவது குறை சொன்னா ஒரு நோன்பு எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன் நியத் பண்ணுவாங்களாம், ஒரு திருகம் தர்மம் செஞ்சிருவேன் நியத் பண்ணுவாங்களாம், யாரையாவது ஹீபத்து பேசினா. நாம அப்படி நேர்ச்சி பண்ணா எத்தனை நோன்பு வைக்கிறது என்று நீங்க எல்லாம் யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவரை குறையாக பேசினால் எக்ஸ்ட்ரா ரமலான் முடிஞ்சு ஒரு நாள் நோன்பு வைப்பேன், ஒரு திருகம், ஒரு திருகம் மூணு கிராம் வெள்ளி, இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி 40 ரூபா, 120 ரூபா தர்மம் செய்து விடுவேன் என்று நேர்ச்சி செய்வார்களாம். இதை விட பெரிய அருமையான வரலாறு உக்ஸிமிபின் சைஃபி, யமன் நாட்டின் அறிஞன் கைசிமின் சாயிதா, மக்காவினுடைய மாபெரும் அறிஞன், இந்த ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க. ஒண்ணு சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரு ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்த ஆராய்ச்சி அழகான ஆராய்ச்சி. உக்ஸிமிபின் சைஃபி கேட்டாரு, கைசிமின் சாயிதாவிடத்தில் கேட்கிறார், கைஸ், மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஏற்படுகிற குறைகள் மொத்தம் எவ்வளவு வரும்? மனுஷன்கிட்ட ஏற்படுகிற குறைகள், போய் பேசுவான், கோல் சொல்லுவான், குறை பேசுவான், அடுத்தவனை ஏமாத்துவான், இப்படியே ஒரு மனுஷனுடைய குறையா எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். 6 மாதம் ஆய்வு செய்தார்களாம். ஆய்வு செய்து ஒரு நாளைக்கு ஒரு மனிதனிடத்திலிருந்து ஏற்படுகிற குறைகள் எவ்வளவு வரலாம் என்றால் 8000 குறைபாடுகளை எழுதுகிறார்கள். ஒரு மனுஷன் இருந்து நடக்கிற அல்லாவுக்கு பிடிக்காத தன்மைகள் ஒரு 8000 தன்மைகள் வரலாம். இந்த 8000 தன்மைகளையும் குறைகளையும் மறைக்கிற திரை எது? இன்னொரு 6 மாசம் ஆராய்ச்சி. இந்த 8000 குறைகளையும் மறைக்கும் திரை எது? கடைசியில் உக்ஸிமுபின் சைஃபி ஆய்வுல சொன்னாரு, நாவுதான் என்றார். இந்த நாவை மூடிவிட்டார், அடக்கிவிட்டார், எல்லா வகையான பாவங்களுக்கும் அது திரையாக மாறிவிடுகிறது. அப்ப இந்த நாவடக்கம், யாராவது வம்பு சண்டைக்கு வந்த கூட நான் நோம்பாளிங்க என்று சொல்லிவிட வேண்டும். கஞ்சி வைக்கும் போது விம்புகிண்டே ஏதாவது காலுகளை தட்டிருச்சுன்னா ஒரு முறை முறைப்பாரு, இன்னி சாயிம், நான் நோம்பாளி கோச்சுக்கேங்க, அல்லது வம்புக்கு இழுப்பாரு, என்ன அவருக்கு மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவருக்கு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்களா என்று வம்பு சண்டையை சைத்தான் கொண்டு வந்து இழுப்பான், இன்னி சாயிம், நான் நோன்பாளி. அன்புக்குரியவர்களே, நாவடக்கம். 9வதாக ஈசார். இந்த நோன்பிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், சஹாபாக்கள் செய்த காரியம், தனக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுதல். இது ரசூலுக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் ஈசார். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. எர்முக் போர்க்களத்தில் சக்கராத்து ஹால்ல ஹிசாம் இப்னு ஆஸ்ர் அலியல்லாஹ் தண்ணீர் தண்ணீர் என்று கேட்கிறார்கள். கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது பக்கத்தில் இருப்பவர் தண்ணீர் என்று கேட்க, சக்கராத்து ஹாலில் கூட அடுத்தவர்களுக்கு உதவும் மனம், எனக்கு வேண்டாம் என் தோழருக்கு கொடுங்கள் என்றால், எனக்கு வேண்டாம் என் தோழருக்கு கொடுங்கள் என்றால் என்ன மனம் இருக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஈசார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ் ஆயிஷா வீட்ல வஃபாத் ஆகுறாங்க, ரசூலுல்லாஹ் அடக்கப்படுகிறார்கள். ஆயிஷா துவா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, யா அல்லாஹ், எங்க கணவனோடு நானும் அடக்கப்பட வேண்டும்னு துவா செய்யறாங்க. அதற்கு இடையிலே 2.5 வருஷத்துல அபூபக்கர் அலியல்லாஹ் வஃபாத் ஆகிறார்கள், பெருமானாருக்கு அருகிலே அடக்கப்படுகிறார்கள். ஆயிஷாவுக்கு ரெட்ட சந்தோஷம், தகப்பனும் அடங்கியிருக்கிறாரு, கணவனும் அடங்கியிருக்கிறாரு, யா அல்லாஹ் இங்கு எனக்கு மரணத்தை கொடு, நான் இங்குதான் அடங்க வேண்டும் என்று துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். சரியாக 10 ஆண்டுகளும் 4 மாதத்திலே உமரே ஃபாரூக் அலியல்லாஹு தஆலா என்கிறவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆவதற்கு முன்னால் கேட்டு அனுப்புகிறார்கள், மகன் சென்று கேட்கிறார், இவனு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா என் தகப்பனார் ரசூலுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கும் பக்கத்தில் அடங்க பிரியப்படுகிறார், நீங்கள் அனுமதி கொடுத்தால் அடங்கலாம், இல்லை என்றால் ஜன்னத்துல் பக்கீலே அடக்க சொல்கிறார்கள், உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்க 12 ஆண்டுகள் துஆ செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆயிஷா. இந்த இடத்தில் நான் அடங்க வேண்டும், நான் அடங்க வேண்டும், நான் அடங்க வேண்டும் என்று. ஆனால் இந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடன் யோசிக்க கூட இல்லை, யோசிக்க கூட இல்லை. உடனே இதை நான் உமருக்கு கொடுத்து விடுகிறேன், நான் பொது கபரஸ்தானுக்கு சென்று விடுகிறேன் என்று கொடுத்தார்களே ஈசார். ஆயிஷா நமக்கு காட்டிய வழி. அன்புக்குரியவர்களே, எத்தனை பேர் ரமலான் மாதத்திலே ஈசார் தனக்கு தேவையுள்ளதை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஈசார் வேண்டும். பத்தாவதாக இஸ்திஃபார் சலவாத் அபில் அசஹாரிஹும் யஸ்தாஃபிரும். இந்த சஹர் நேரத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? சஹர்ல இன்றிலிருந்து கடைபிடிக்கிற அமல் இது. சஹர் நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அபில் அசஹாரிஹும் யஸ்தாஃபிரும். இவங்க சஹர் நேரத்தில் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் அஸ்தஃபிருல்லாஹ் இஸ்திஃபார் செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், இவங்க செஞ்ச உடனே நான் முதல் வானத்துக்கு வந்து ஏதாவது கேட்கிறியா, உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு ஏதாவது நோய் இருக்கிறதா சிபாவை தருகிறேன், உனக்கு ரிசுக்கை கேட்கிறாயா ரிசுக்கை கொடுக்கிறேன், வயதை கேட்கிறாயா எதையும் கொடுக்கிறேன். இந்த இஸ்திஃபார் மேலே இருக்கிற ரப்புல் ஆலமீனை கீழே இறக்குகிற ஆற்றல் உண்டு. அதனால சஹர் நேரத்தில் தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு 100 முறை இஸ்திஃபார், 100 முறை ரசூலின் மீது செலவாத்து, 100 முறை இஸ்திஃபார், 100 முறை செலவாத். இந்த ரெண்டுக்குமே என்ன ஆற்றல் இருக்கிறது தெரியுமா? நம்முடைய வீடுகளுக்கும் நம்முடைய தொழில்துறைகளுக்கும் வருகிற எல்லா கஷ்டங்களையும் நீக்கும் ஆற்றலுக்கு இருக்கிறது. இந்த 10 செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த ரமலானிலே நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு, இன்றைக்கு இருக்கிற 3 கேள்விகள். முதோ கேள்வி, இந்த 30 நாள்ல பெருமானார் முதோ நாள் நின்று வணங்கினால் என்ன நன்மை என்று சொல்லியிருக்கிறார். 30 நாள்ல முதோ நாள் நின்று வணங்கினால் என்ன நன்மை என்று சொல்லியிருக்கிறார். 2வது கேள்வி, அப்துல்லாஹிபின் வஹப் என்ற சஹாபி, நான் ரமலான்ல அடுத்தவன ரீபத்து பேசினா இதை இதை செய்வேன் சொல்லியிருக்கிறாங்க. நான் ரமலானிலே அடுத்தவரை குறித்து ரீபத்து பேசினால், குறை பேசினால் 2 வேளையை செய்வேன் சொல்லியிருக்காங்க. அந்த 2 வேளை என்ன? 3வது கேள்வி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ரமலானிலே எத்தனை குர்ஆன் முடிப்பார்கள்? இமாம் ஷாஃபி ரமலானிலே எத்தனை குர்ஆன் முடிப்பார்கள்? நாளைக்கு பாக்ஸ்ல கொண்டு வந்து போட்டுங்க இன்ஷா அல்லாஹ். 27 நிறைய பரிசுகளை நீங்கள் வெள்ளிக்கொள்ளுங்கள், வென்று கொள்ளுங்கள். எல்லா சிறப்புக்குரிய உங்களுடைய அறிவை பெருக்குகிற பரிசுகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபிக்கை தந்தருள்வானாக, ரமலானை முழுமையாக பயன்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக, ரமலானை முழுமையாக அல்லாஹ் நமக்கு கிடைக்க செய்வானாக, ரமலானை நின்று வணங்குகிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.